என் கவிதை புத்தகம் எங்கே, அது களவு போனது எங்கே, அதை தேடியே நான் வாடினேன். என் கண்ணில் உன் முகம் தானே, என் நெஞ்சில் உன் உயிர் தானே, அதை தானடி தினம் நீகிறே. இதயம் துடித்தும் நான் இறந்தேன், உன்னை நினைக்கும் மொழியெல்லாம் பிறந்தேன். சுவட்டினில் புதைவே காற்றிலே காற்றிலே உந்தன் வாசனை, நான் அதை சேமிக்க என்ன யோசனை. சென்ற இடங்களில் உந்தன் முகம் பார்க்கிறே, பிடியாத வானிலும் ஏறி உன்னை தேடினே. விட ஏதும் தென்படவில்லை, தடுமாறினே. மரம் கொத்தி பறவையை போல மனம் கொத்தினாய், மரம் சுற்றும் கொடியாய் சுற்றினாய். பேருக்கும் ஏனோ நீதான் தீவூற்றினாய். ஏனடி ஏனடி இந்த வன்முறை, காதலில் மட்டும்தான் நூறு செய்முறை. என் கவிதை புத்தகம் எங்கே, அது களவு போனது எங்கே, அதை தேடியே சென்ற கால் தடம் தேடி குளிர்காகுதே. நீ தந்த காதலை தின்று உயிர் வாழுதே. நீ போன திசைதான் எதுவோ சொல்வாயடி. பணமில்லை என்றால் என்னை கொள்வாயடி. எல்லாமே கனவாயிருந்தால் சுகம்தான் அடி. நாளெல்லாம் நுகர்கிறேன் உந்தன் வாசனை. என் கவிதை புத்தகம் எங்கே, அது களவு போனது எங்கே, அதை தேடியே நான் வாடினேன். என் கண்ணில் உன் முகம் தானே, என் நெஞ்சில் உன் உயிர் தானே, அதை தானடி சேமிக்க என்ன யோசனை.